பூவா தலையா போட்டா தெரியும் நீ நானா பார்த்து விடு. தலையா போட்டா தெரியும் நீ நானா பார்த்து விடு. பூவா தலையா போட்டா தெரியும் நீ நானா பார்த்து விடு. பூ விழுந்தா நீ நினைச்சபடி, தலை விழுந்தா நான் கேட்டபடி. பூவா தலையா போட்டா தெரியும் நீ நானா பார்த்து விடு. பூ விழுந்தா நீ நினைச்சபடி, தலை விழுந்தா நான் கேட்டபடி. தலையா போட்டா தெரியும் நீ நானா பார்த்து விடு. பூ விழுந்தா நீ நினைச்சபடி, தலை விழுந்தா நான் கேட்டபடி. தெரியும் நீ நானா பார்த்து விடு. பூ விழுந்தா நீ நினைச்சபடி, தலை விழுந்தா நான் கேட்டபடி. முறுக்கு யாருக்கும் இருக்கு, பிம்புக்கு முறைச்சா மாறிடு கணக்கு. பூவா தலையா போட்டா தெரியும் நீயானா பார்த்து விடு. பூவா தலையா போட்டா தெரியும் நீயானா பார்த்து விடு. பூ விழுந்தா நீ நினைச்சபடி, தலை விழுந்தா நான் கேட்டபடி. பூ விழுந்தா நீ நினைச்சபடி, தலை விழுந்தா நான் கேட்டபடி.